శ్రీశైలం శోద్భవ సోమయాజి నారాయణార్యాప్త సమస్తబోధం తత్పౌత్రమీడే వరదార్యసూనుం ఆఢ్యం గుణైర్యజ్ఞవరాహవర్యం శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. ఆచార్య పాదుక అప్పుడింగ్ర ఇంద యూట్యూబ్ ఛానల్ల பலவிதமான உபன்யாசங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இந்த சந்தர்ப்பத்தில் காமாசிகாஷ்டகம் அப்படின்னு சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அருளி செய்ததான ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம், அதை அனுபவிக்கிறதுக்கு இப்போ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இந்த ஸ்லோகம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியதான வேலுக்கை அப்படிங்கிற திவ்யதேசத்து எம்பெருமான் மேல இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம். வேலுக்கை அப்படிங்கிற திவ்யதேசத்துல திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். வேலுக்கை ஆளரியை வேலுக்கை ஆளரி அப்படின்னு அந்த பகவானுக்கு மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார். ஆளரி அப்படின்னா நிசிம்ஹம்னு அர்த்தம். நிசிம்ம அவதாரமே ரொம்ப அத்தமான அவதாரம். அந்த அவதாரத்தோட பெருமை என்ன அப்படின்னா, தானவசிஷோகோ பரிபாலனாய பக்தன், அந்த பக்தன் இந்த ஜாத்தியில தான் இருக்கணும் அப்படிங்கிற நியமம் எல்லாம் கிடையாது பகவானுக்கு. எல்லாரும் பகவானை தொழலாம், பகவானை சேவிக்கிறதுக்கு இந்த ஜாத்தியில தான் இருக்கணும்ன்ற ஜாதி நியமங்கள்லாம் கிடையாது. அதே மாதிரி பகவானை அடையறதுக்கு மோக்ஷம் பரமபதம் அப்படிங்கிறது எல்லாருக்குமான வஸ்து. ஒரு சிலருக்கு அப்படின்னு பவுண்டரிஸ் எல்லாம் போடக்கூடாது. தேசிகன் சாதிக்கிறச்சே அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும், எல்லாரும் இந்த பரசமர்ப்பணம் பிரபத்தி பரநியாசம் அப்படிங்கிற விஷயத்த அனுஷ்டிச்சுண்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு யார் வேணா போனாம். கேவலம் பிராமண ஆள் மாத்திரம்தான் போனோம்னு இல்லை, கேவலம் ஸ்ரீவைஷ்ணவாளா இருக்கக்கூடியவா தான் போகணுன்றது இல்லை, எல்லாரும் ஸ்ரீவைஷ்ணவாளா ஆகலாம் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இந்த நிசிம்மன் யாருக்காக அவதாரம் பண்ணார் அப்படின்னா, அசுரனா இருக்கக்கூடிய ஹிரண்யகசிபு அவனுடைய புத்திரர் இந்த பிரஹல்லாதன். ஹிரண்யகசிபு கயாது அப்படிங்கிற தம்பதிக்கு பிறந்த குழந்தை தான் பிரஹலாதன். அந்த பிரஹலாதனுக்காக மாத்திரம் அவதாரம் பகவான் நிசிம்மன். அத சுக்கர் சொல்றச்சே, சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹா. தன்னுடைய பக்தன் இந்த ஸ்தம்பத்துல ஸ்தம்பே ஸ்தம்பேன திருஷ்யத்தே அப்படின்னு கேட்கறச்சே, ஸ்தம்பத்தில் பகவான் தெரியலையேடா அப்படின்னு கேட்டதுக்கு தெரியறார் அப்படின்னு சொல்லி, எங்கும் உடன் கண்ணன், பகவான் எங்கடா இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறான் ஹிரண்யகசிப்பு. அப்போ பிரஹலாதன் குழந்தை சொல்றது, எங்கே இல்லை பகவான், திருப்பி கேள்வி ஹிரண்யகசிப்புக்கு. பகவான் எங்க இருக்கான்னு கேட்டா எங்க இல்லைன்னு கேள்வி கேட்டார். அப்ப எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கார் அப்படிங்கிறது தெரியறது. அப்போ இந்த தூண்ல இருக்காரா அப்படின்னு கேட்டப்போ, ஏன் இல்லாம நன்னா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பிரஹலாதன். அப்போ ஒரு வாளை எடுத்துட்டு ஸ்தம்பம் தத்தாட ஸ்தம்பத்தை அடிச்சான். பார்த்தா பகவான் நிசிம்மன் அவதாரம் பண்ண ஸ்தம்பத்தில் அந்த ஸ்தம்பமானது தன்னுடைய கர்ப்பத்தில், ஸ்தம்பத்துக்குள்ள பகவான் இருந்ததுனால ஸ்தம்பத்தையே கர்ப்பமா ஸ்தம்பம் கர்ப்பமா இருந்துன்னு ஒரு உத்பிரேக்ஷ பண்ணி அந்த ஸ்தம்பமானது பிரம்மாவுக்கு பிதாமகியா ஆச்சு பாட்டியா ஆச்சு அப்படின்னு தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்தில் அனுபவிக்கிறார். எப்படின்னா பகவானுடைய சாட்சாத் புத்திரர் பிரம்மா, பரபிரம்மமாக இருக்கக்கூடிய சீமன் நாராயணனுக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது, ஏன்னா அவர் தான் ஆதி. அப்போ அந்த பகவானே நிசிம்மாவதார காலத்தில் ஸ்தம்பத்தில் இருந்ததுனால அந்த ஸ்தம்பமானது பிரம்மாவுக்கு பாட்டியாச்சு அப்படின்னு உத்பிரேட்சை, ஆச்சரியமான உத்பிரேட்சை இது, தேசிகனால் மாத்திரம்தான் முடியும். அப்போ பகவான் நிசிம்மன் பிரஹ்லாதனை ரட்சணம் பண்ணுறதுக்காகவும் துஷ்கிருத்தா இருக்கக்கூடிய வாழெல்லாம் விநாசம் பண்ணுறதுக்காகவும் அவதாரம் பண்ணுறார் நிசிம்ம அவதாரமாக, அந்த சத்தியத்தை காப்பாத்துறார். பக்தன் சொல்லிட்டான் இங்கே இருக்கான், இருக்கானான்னு கேட்டதுக்கு இருக்கான்னு பக்தன் சொல்லிட்டானே, நாம் அந்த இடத்துல இருந்தாகணும்னு சொல்லி ஸ்தம்பை கவர்ஜ மதுனா பிகரீசனூனம் த்ரைலோக்கியமேததகிலம் நரசிம்ஹ கர்ப்பம். வரதராஜ பஞ்சாசத்தில் சுவாமி தேசிகன் ஒரே ஒரு ஸ்தம்பத்தில் மாத்திரம்தான் நிசிம்மன் இப்போ இப்போ இப்போலேருந்து கிடையாது, ஏன்னா அந்த ஸ்தம்பத்திலேருந்து வெளில வந்துட்டார். த்ரைலோக்கியமேததகிலம் நரசிம்ம கர்ப்பம், எல்லா வஸ்துக்குள்ளேயும் நிசிம்மனா பகவான் எழுந்தருளி இருக்கார். ஏன் அப்படின்னா இவன் எந்த தூணை கேட்க போறான்னு தெரியாது நிசிம்மனுக்கு, அதனால அந்த க்ஷணத்தில் எல்லா வஸ்துக்குள்ளேயும் பிரவேசம் பண்ணி உள்ள இருக்கான். இந்த கடவுள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம், எல்லாத்தையும் கடந்து உள்ளிருப்பவன் கடவுள் அப்படின்னு. விஷ்ணு அப்படின்னாலும் அதுதான் அர்த்தம், விஷரல் வியாப்தவு அப்படின்னு தாத்து, எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கான் அப்படின்னு. விஷ பிரவேசமே அப்படின்னு, விஷ பிரவேசம்னா எல்லாத்துலையும் பிரவேசிச்சிருக்கான் உள்ள இருக்கிறது. அதாவது சுயன் சாப்பிடுவோம் இல்லையோ, சாப்பிட்ற வஸ்து ஸ்வீட், சுயன் அதுக்குள்ள பூர்ணம் இல்லாத சுயன்னு ஒன்று கிடையாது. அந்த மாதிரி எந்த எந்த வஸ்துக்குள்ளேயும் பகவான் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆசிரியர் அப்புறம் நம்மளுக்கு தெரியலையே அந்த பகவத் ஸ்வரூபம் அப்படின்னா அந்த பக்குவம் நமக்கு வரல அப்படின்னு. அப்போ சொல்ற எங்க முளன் கண்ணன் என்ற மகானைக்கா இந்து, பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கான் அப்படின்னு சொல்ற பிரஹலாதன், அந்த பிரஹலாதனுக்காக ஆவிர்வவிச்ச பெருமாள் நிசிம்மன், சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷித்தும் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை காப்பாத்தனம், பகவானுடைய சிஷ்ய பக்தன் பாகவதாருடைய வாக்கை காப்பாத்தனம்ன்றதுக்காக அவதாரம் பண்ணார் நிசிம்மனா. அது மாத்திரம் இல்லை, அவர் அவதாரம் பண்ற காலத்தில் அவர் எப்படி எழுந்திருந்தார் அந்த நிசிம்மன் அப்படின்னா, அதிருஷ்யத அத்தியத்புத ரூபம் உத்வகன், அத்தியத்புதமான ரூபமா கிருஷ்ணாவதாரத்தை சொல்றச்சே தம் அத்தம் அப்படின்னார், எக்ஸலண்ட் அப்படின்னார். இந்த அதி அப்படிங்கிற ஒரு உபசர்க்கத்தை இந்த அத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி போட்டிருக்காருன்னா மோர் எக்ஸலண்ட் இல்ல மோஸ்ட் எக்ஸலண்ட் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணாவதாரம் அழகு, ஆனா நிசிம்மாவதாரம் அதை காட்டிலும் ரொம்ப அழகு அப்படின்னு பாகவதத்துல பகவான் சுகர் சொல்றார். அத்தியத்புதமான ரூபம், என்ன அத்தியத்புதம் இதுல நிசிம்மாவதாரத்தில் என்ன அத்தியத்புதம் அப்படின்னா ரெண்டு காரணம். ஆழ்வார் அதை சொல்றார், அழகுன்னா யாரு அப்படின்னா நிசிம்மன் தான், அழகியான் தானே அரியுருவன் தானே அப்படின்னு சொல்லி அழகு அப்படின்னாலே நிசிம்மன். ஏன் அப்படின்னா அதுக்கு ரெண்டாவது காரணம், ந மிருகம் ந மானுஷம், பூர்த்தியா இது மிருகமும் இல்லை பூர்த்தியா இது மனுஷனும் இல்லை, கடவுள் பாதி அத மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படின்னு பாதி பாதியா இருக்கிறதுனால ரொம்ப அழகா இருந்துதான். சிம்மத்தோடைய ஒரு சிரசு, மனுஷனுடைய ஒரு சரீரம், இதில் எல்லாமே திவ்யமயமானதுதான். இப்படி ஒரு ஆச்சரியமான திருமேனி நிசிம்மனுக்கு, நிசிம்மன் அவதாரம் பண்ணி அந்த பக்தனை காப்பாத்தி ஹிரண்யகசிபுன்ற ராட்சசனை அழிச்சார் பகவான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம். அப்ப பகவான் அவதாரம் பண்றச்சே ஹிரண்யகசிபு சம்ஹாரம் நடக்க போற சமயத்துல தேவர்கள்லாம் பயந்து நடுங்கிறாளாம், நாத்தழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையாலேத்த, அவளுடைய தேவர்கள் இந்திரன் என்ன பிரம்மா என்ன சிவன் என்ன இவளுடைய நாக்கிலெல்லாம் நிசும்மனுடைய நாமம் அப்படிங்கிறது சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி தழும்பி ஏறிடுத்தான். அவ்வளோ பயம், அவ்வளோ ஒரு பக்தி நிசும்மன் இடத்துல இவாளுக்கெல்லாம். அங்கோர் ஆளறியாய் இருந்த அம்மான் அப்படின்னு கலியன் சாதிக்கிறார். அந்த இடத்துல ஓர் அப்படின்னா ஒப்பற்றதான ஒரு சிம்மம். கஷ்டித் அத்புத கேசரின் முதல் ஸ்லோகத்தில் கூட சுவாமி தேசிகன் சொல்ல போறார். அப்பேற்பட்ட இந்த நிசிம்மாவதாரம், அது மாத்திரம் இல்லை, அந்த நிசிம்மாவதாரம் அப்படிங்கிறது இது என்ன ரூபம்னே தேவதைகளுக்கு புரியலையான் சட்டுன்னு. தேவதைகள்னா முதல்ல இந்த ரூபத்தை பார்த்துட்டு ஓடுறானாம். எரிந்த பைங்கான் இலங்கு பேழ்வாய் எயிற்றொடு திவ்வுரு வென்று இருந்து வானோர் கலங்கியோட இருந்தவம்மான். தேவதைகளுக்கு புரியல, என்னடா இது அதிபயங்கரமா இருக்கே இந்த ரூபம் அப்படின்னு தெரிக்கிறாளாம். எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் ஓடின் இருக்காளாம். அந்த நிசிம்மத்தை, சிம்மம்னாலே பயம், அதுவும் இது திவ்யமயமான நிசிம்மம் அப்படிங்கிறச்சே அந்த அந்த பராக்கிரமத்தையும் அந்த காம்பீரியத்தையும் அவளையால் அவளால் பார்க்கவே முடியல. தெரிக்கிறா எல்லாரும் நாலா பக்கமும் இந்த நிசிம்மனுடைய பிரபாவத்தையும். அந்த கர்ஜனையை கேட்டால் அது விண்ண புழைக்கிறது அந்த சத்தம். அங்கன் ஞாலம் அஞ்ச இந்த லோகமே பயப்படுறது இந்த நிசிம்ம ஸ்வரூபத்தை பார்த்துட்டு. இந்த நிசிம்மனுடைய ரூபம் அப்படிங்கிறது அதி பயங்கரமாகவும் இருக்கு. அது மாத்திரம் இல்லாத பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்றது, ஹிரண்யகசிப்புக்கு பயத்தை கொடுக்கறது, ஒரே ஒரு இடத்துலயே ரெண்டு விதமான ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது. எப்படி அப்படின்னா, சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அப்படின்னு நம்ம ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார் நிசிம்மனை. கோபமும் இருக்கு, அனுகிரகமும் இருக்கு. பிரகலாதனை பார்க்கறச்சே ஐஸ் கட்டி வருஷிக்கிறது, ஹிரண்யகசிபுவை பார்க்கறச்சே ஃபயர் இந்த வல்கானிக் எரப்ஷன்ஸ் அது நடக்கிறது. அது நிசிம்மனாலதான் அகட்டித்த கட்டனான்னு சொல்லுவா சாஸ்திரத்துல சொல்றச்சே. செய்ய சேரா சேர்த்தி, செய்ய முடியாததை செய்யும் தன்மை அப்படிங்கிறது. இது பகவான் நிசிம்மன் அவதாரம் பண்ண காலத்தில் இப்படி நடந்தது. இதிலே பின்னாடி சில கதையெல்லாம் சொல்றா, ஏதோ பகவானை சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சரபம் அப்படின்னு ஒரு விஷயம் சிவபெருமான் பண்ணார் அப்படின்னும், அந்த சரபத்தை துவம்சம் பண்ணார் பெருமாள். ஏன்னா ஆழ்வார் சொல்றச்சே இவாள்னா நாத்தழும்ப நான்முகனும் ஈசனும் அப்படின்னு சொல்லி இவாள்னா உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காளாம். நிசிம்மன் நம்மளை எதுவும் பண்ணிடக்கூடாது, நிசிம்மன் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி இவாள்லாம் நடுங்கி ஒடுங்கின்னு இருக்கா. இதுல சிவபெருமான் பண்ணார்னு சொல்றா. இது எந்த பிரமாணத்திலையும் நம்ம பிரிவாய் சாதிக்காத விஷயம் இது. இதெல்லாம் பின்னாடி அந்த கட்டுக்கதைகள்ல ஒண்ணு, அதுக்கெல்லாம் நாம் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அடியன் இந்த இடத்துல இதை தெளிவுபடுத்தினேன். அப்படியே அந்த சரபம் வந்திருந்தாலும் தூக்கி அடிச்சிருப்பார் நிசிம்மன், தூக்கி ஒரு நகத்தை ஒரு பார்வை பார்த்துருந்தாலே அந்த சரபம்லாம் ஓடி போயிருக்கும். நிசிம்மத்துக்கிட்ட நிற்க முடியுமான்னு பகவான் அப்பேற்பட்ட அவதாரம். அந்த அவதாரத்தில் ஈடுபடாத ஆழ்வாரே கிடையாது. பிராயசகா எல்லா ஆழ்வாரும் தொண்டரடிப்படி ஆழ்வாரை தவிர எல்லா ஆழ்வாரும் ஈடுபட்ட அவதாரம் நிசிம்ம அவதாரம் அப்படிங்கிறது. கிருஷ்ணாவதாரத்தை காட்டிலும் அழகான அவதாரம்னு சொல்லி அத்தியுதம் அப்படின்னு சொல்லிருக்கா அப்பேற்பட்ட அவதாரம். இந்த அவதாரத்தில் வெள்ளவெளியர்னு பகவான் இருந்தார். இந்து தவளம் லக்ஷ்மி நிருசிம்ஹம் பஜே அப்படின்னு ஸ்லோகம், தியான ஸ்லோகம் நிருசிம்மனோடது. அப்பேற்பட்ட நிருசிம்மனுடைய வைபவங்கள் என்ன, அந்த அவதாரம் எதற்காக, அந்த அவதாரத்தை இட்டு இப்போ இருக்கக்கூடியதான அர்ச்சாவதார பெருமாளுடைய அனுபவம், இதெல்லாம் இது சேராச்சேர்த்திங்கிறது பகவானுக்கு மாத்திரம் இல்லை சுவாமி தேசிகனும் உண்டு. ஏன்னா அவரும் சாட்சாத் பகவான் தானே. அதனால பகவானுடைய அந்த குணங்கள்லாம் அவதாரமாக விபவாவதாரம் பண்ண தேசிகனுக்கும் உண்டு. அந்த அகட்டித கட்டனாவை விபவாவதாரம் என்ன, சரித்திரம் என்ன, அர்ச்சாவதாரம் என்ன, மூணுத்தையும் சேர்த்து நமக்கு காமாசிகாஷ்டகம் அப்படிங்கிற 9 ஸ்லோகத்தில், 8 ஸ்லோகங்கள் நிசிம்மனை பற்றி, கடைசி ஸ்லோகம் பலன் என்ன, இதை யார் பண்ணா அப்படிங்கிறத பற்றி. அதனால காமாசிகாஷ்டகம்ன்றது 8 ஸ்லோகம் இல்லை, 9 ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தின் மூலமாக தேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். இந்த ஒரு ஸ்லோகத்தை படித்தோம்னா காஞ்சிபுர மகாத்மியம் தெரியும், எதுக்காக இந்த நிசிம்மனை பற்றி இவர் சேவிக்கிறார்ன்றது தெரியும், நிசிம்மாவதாரத்தோட பெருமைகள் என்னன்றது தெரியும், அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய வேலுக்கை ஆளரி அப்படின்னு சொல்லக்கூடியதான பகவானுடைய விஷயமானது தெரியும். இப்பேற்பட்ட நிசிம்மாவதாரத்தை ஆச்சரியமான 9 ஸ்லோகங்களால் ரச்சனம் பண்ணது நம்ம சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். ஓரன்று தானேன்னு சொல்கிறா, ஏதாவது ஒரு ஸ்லோகம் நியமேன நாம பெரியவாழ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டோம்னா தாரணியில் வாழ்வாருக்கு பூலோகத்தில் இருக்கிறவாளுக்கு வானேர போமளவும் வாழ்வு, அந்த ஒரு கிருத்தியை தெரிஞ்சுட்டோம்னா நன்னா அர்த்தத்தோட பெரியவாளோட அந்த ஹிருதயம் என்ன அந்த ஸ்லோகத்துக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டோம்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு நாமளே என்ன வேணுமோ அதை பண்ணிக்கிற அளவுக்கு புத்தி ஞானமெல்லாம் வந்துடும் நம்மளுக்கு. அப்போ ஏற்பட்ட இந்த காமாசிக அஷ்டகத்தை தொடர்ந்து அனுபவிக்க போகிறோம். ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.